രാമാനുജദയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വേങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥസമാരംഭാം നാഥയാമുനമധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോ നിത്യമച്യുതപദാംബുജയുഗ്മരുക്മവ്യാമോഹരസ്തതിതരാണി തൃണായ മേനേ അസ്മദ്ഗുരോർഭഗവതോ ദൈകസിന്ധോ രാമാനുജസ്യ ചരണൌ ശരണം പ്രപദ്യേ മാതാപിതായുവതയസ്തനയാ വിഭൂതിസർവം യദേവ നിയമേന മദന്വയാനാം ആദ്യശ്യ നഃകുലപതേർവകുലാഭിരാമം ശ്രീമത്തദംഘ്രീവളം പ്രണമാമി മൂർധ്നാ ഭൂതം സരസ്ത മഹദാഹ്വയ ഭട്ടനാഥ ശ്രീഭക്തികാര കുലശേഖര യോഗിവാഹാൻ ഭക്താംഘ്രിരേണു പരകാല യതീന്ദ്രമിശ്രാൻ ശ്രീമത്പരാങ്കുശമണിം പ്രണതോസ്മി നിത്യം ഭക്താമൃതം വിശ്വജനാനുമോദനം സർവാർത്ഥദം ശ്രീശടകോപവാങ്മയം സഹസ്രശാഖോപനിഷത്സമാഗമം നമാമ്യഹം ദ്രാവിഡ വേദസാഗരം തിരുവഴുതിനാളെന്നും തെൻകുരുഹൂരെന്നും മരുവിനിയ വൻപൊരുളലെന്നും അറുമരൈകളെന്താതി ചെയ്താൻ അടിയിനെയേ എപ്പോഴും ഹിന്ദിയായി നെഞ്ചേ തെളിന്ത് മനത്താലും വായാലും വൻകുരുഹൂർ പേനും ഇനത്താരെയല്ലാതിരിഞ്ചേൻ ധനത്താലും ഏതും കുറവിലേൻ എന്റെ ഷടഹോപൻ പാദങ്ങൾ യാമുടേ പത്ര് ഏന്റെ പെരുങ്കീർത്തി രാമാനുജമുനിതൻ വായിന്ത വളർപ്പാദം വണങ്ങുകിണ്ടേൻ ആയിന്റെ തീരാർ ഷടഹോമൻ ചന്തമിഴ് വേദം തേക്കും പേരാത ഉള്ളം പെറ വാന്തികളും സോടെ മുതലറങ്കർ വൻപുകൾ മേലാന്ത്ര തമിഴ് വരകളായിരമും ഈന്ത്ര മുതൽ തായ് ഷടഹോപൻ മൊയ്മ്പാൽ വളർത്ത ഇതത്തായ് രാമാനുജൻ മിക്ക ഇരേ നിലയും മെയ്യാമുയർ നിലയും തക്ക നിരയും തടയായി തൊക്കിയലും ഊഴ്വിനയും വാഴ്വിനയും ഓതും കുറുകയറുകോൻ യാഴിനിശൈ വേദത്തിയൽ ശ്രീമന്നാഥമുനീന്ദ്രവംശയതിരാടബ്ധീന്ദു തത്പ്രേരിത ശ്രീമത് ശ്രീ കുരുകേശ ക്ലിത്ത സഠജിദ് വേദാന്ത ഭാഷ്യം ശുഭം ശ്രീരംഗേശ കൃതാജ്ഞയാ ശ്രുതിശിര സൂര്യുക്ത സാരക്രമാത് വ്യാകുറവൻ നിഗമാന്തലക്ഷണമുനിർദത്താം മതിം നിർമലാം ശ്രീമാൻ വേങ്കടനാഥാര്യ കവിതാർക്കിക കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി പിതാമഹസ്യാപി പിതാമഹസ്യ സുതം വരേണ്യം ഷടകോപസൂക്തേഃ സഹസ്രഷട്സംഖ്യക ഭാഷ്യകാരം ഷടാരിനാമാനമഹം പ്രപദ്യേ. തിരുവായ്മൊഴി മുതൽ പത്തിലെ ഏഴാമത് ദശകം, അതിലെ പിറവിത്വീരര എന്ന് ആരംഭിക്കക്കൂടിയ അന്ന ദശകത്തിലെ എമ്പിരമാരുടെ ആരാധനമാണത് പരമഭോഗ്യമാണത് എന്നതേ പത്ത് പാസകങ്ങളിൽ അരുളി ചെയ്കിறார். എമ്പിരമാനെ குறித்த சேவனம் ஆராதனம் பூஜனம் எதுவானாலும் சரி, அது நமக்கு பரமபோக்யமாக இருக்கும், அது அமிர்தம் போல ஆனந்தத்தை தருவதாக இருக்கும் அப்படிங்கறதை அருளி செய்கிற பத்து பாசுரங்கள். அதுல ஏழு பாசுரம் வரைக்கும் நாம் பார்த்திருக்கோம். எம்பிரமான் என்னை விட்டு பிரிந்து போகாமல் என்னோடு எப்பொழுதும் இருந்து எனக்கு அனுகிரகம் செய்யக்கூடியவன். அவனை விட்டு பிரியும்படியான நினைவே எனக்கு வர முடியாது. ஏனென்றால் எனக்கு இத்தனை போக்கியமாகவும் எனக்கு இத்தனை கருணையுடன் அனுகிரகம் செய்பவனாகவும் இருக்கக்கூடிய அவனை நான் எப்படி விட்டு இருப்பேன் என்பதாக தன்னுடைய அனுபவத்தை எல்லாம் ஆழ்வார் சொல்லிக் கொண்டு வருகிறார். இங்கே எம்பெருமானை விட்டு என்னால் நான் எம்பெருமானை விட்டு இருக்க மாட்டேன், எம்பெருமானும் என்னை விட்டு இருக்க மாட்டான் என்கிற அழகான விஷயத்தை சொன்னார். உம்முடைய பாக்கிய குறைவினாலே நீரும் எம்பெருமானை விட்டு அவனும் உம்மை விடும்படி ஆனால் என்ன ஆவது என்று கேட்டால், அவன் விடுகிறேன் என்று சொன்னாலும் நான் சம்மதிக்க மாட்டேன், அப்படி விட அவனும் சம்மதிக்க மாட்டான், இரண்டு பேருக்கும் சம்மதி இருக்காது. ஏன் என்று கேட்டால், நானாக கேட்டு அவன் என்னிடம் வந்தவன் இல்லை, அவனாகவே தானாகவே என்னிடம் வந்து என்னை ஆட்கொண்டு என் சரீரத்தில் உள்ளில் புகுந்து என்னுடைய மனசை வஞ்சித்து அந்த மனசுக்குள்ளே இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவன் அவன் போய் போவானோ? அவன் தானாக வந்திருக்கிறோம், இன்னைக்குமே போக மாட்டார். நம்ம கூட்டு வந்தார்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நான் போறேன், காரியம் ஆயிடுச்சுன்னா போறேன் அப்படின்னு அவராகவே வந்து இருக்கிறோம், அவர் போகவும் மாட்டார். அவர் போகிறேன் என்று சொன்னாலும் நானும் சம்மதிக்க மாட்டேன் என்பதாக இந்த விஷயங்களை எல்லாம் சொன்னார். அடுத்து எட்டாவது பாசுரம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். எட்டாவது பாசுரத்தில் எம்பெருமான் என்னை விட வேண்டும் என்று எண்ணினாலும் அவனால் விட முடியாது, அவனுக்கு சக்தி கிடையாது என்பதை சொல்கிறார். அவனுக்கு அந்த நினைவு கிடையாது என்பதை இதுவரை சொன்னார். அவன் விடமாட்டான். இப்ப விடணும்னு அவன் நினைச்சா கூட அவனால விட முடியாது. அந்த மாதிரி நான் நினைச்சாலும் என்னாலையும் விட முடியாது ஆகிற விஷயங்களை எல்லாம் இந்த 8-9 பாசுரங்கள்ல அழுவார் அருளி செய்ய போகிறார். என்னை நெகிழ்த்திலும் என்னுடைய நன்னெஞ்சன் தன்னை அகழ்விக்கத்தானும் கில்லான் இனி பின்னை நெடும்பனை தோல் மகிழ் புயலுடைய முன்னையமர முழுமுதலானே என்று 8 பாசுரம். எம்பெருமானுக்கு ஆசிரித வாத்சல்யம் மிக அதிகம். தன்னுடைய பக்தர்களிடம் மிக மிக கருணை ரொம்ப அதிகம். பக்தர்களிடம் பிரீத்தி ரொம்ப அதிகம். அதனால் ஒரு நாளும் அவன் பக்தர்களை விட்டுக் கொடுக்க மாட்டான், அவர்களை விட்டு பிரிய மாட்டான், என்னையும் பகவான் விட்டு பிரிய மாட்டான். ஆனால் ஏதோ ஒரு வசத்தினாலே என்னை நெகிழ்க்கிலும் என்னை அவன் விட்டாலும் எனக்கு குணங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்று என்னுடைய குணத்தினுடைய குறைவை எல்லாம் பார்த்து அவன் எம்பெருமான் என்னை விடலாம் என்று நினைத்தானாலும் ஆனாலும் அவனால் விட முடியாது. என்னை நெகிழ்க்கிலும் என்னுடைய நன்னஞ்சன் தன்னை அகழ்விக்க தானும் கில்லான், என்னுடைய நல்ல மனசிற்குள் என்னை விடணும் நினைத்தாலும் என்னுடைய மனதை விட்டு போவதற்கு அவனால் முடியாது. தானும் கில்லான் அவனாலும் முடியாது. சர்வேஸ்வரனாக சர்வசக்தனாக எல்லாம் வல்லனாக இருக்கக்கூடிய எம்பெருமானிடம் கூட போய் கேட்டால் என்னுடைய மனதை விட்டு பிரிந்து இருக்க முடியுமோ என்று கேட்டால் அவனாலும் முடியாத காரியம் அது என்று ஆகிவிடும். ஏன் அப்படின்னு என்று கேட்டால் பின்னை நெடும் பனைத்தோல் மகிழ் முழுடை முன்னை அமரர் முது முதலானே, என்னுடைய மனதானது நன்னெஞ்சம் நல்ல மனசு. அப்படி என்ன நல்ல மனசு என்றால் நப்பின்னை பிராட்டியிடம் ஈடுபட்ட மனசு இது. பின்னை நப்பின்னை நெடும் படைத்தோல் மகிழ் புயலுடை, எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால் நப்பின்னை பிராட்டினுடைய நீண்ட தோள்கள் மூங்கில் போன்ற தோள்கள், அந்த தோள்களுடன் சேர்ந்து இருந்து அதனாலே ஒரு ஆனந்தத்தை பெற்று அந்த ஆனந்தத்தை தன்னுடைய மேன்மையாக நினைத்து ஆஹா எனக்கு நப்பின்னை பிராட்டினுடைய சம்பந்தம் கிடைத்திருக்கிறது என்று அந்த அபிமானத்திலே இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அந்த நப்பின்னை பிராட்டிக்கு மிக வேண்டியவனாக அந்த நப்பின்னை பிராட்டியின் பரம பக்தனாக நான் இருக்கிறேன் என்று தெரிந்த அப்புறம் என்னுடைய மனத்தை அவன் ஒரு நாளும் விடமாட்டான். பின்னை நெடும் பனைத்தோல் மகிழ்ப்பீடுடை முன்னை அமரர் முழு முதலானே, அது மாத்திரமல்ல அமரன் அவர் முன்னை அமரர் நித்திய சூரிகளான தேவர்கள் இருக்கிறார்களே அனந்தகுருட விஸ்வக்சேனர்கள், அவர்களுக்கு தானே காரணமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவர்களுடைய சொரூபஸ்திதி பிரவர்த்திகளை எல்லாம் தனக்கு அதீனமாக வைத்துக் கொண்டு அவர்களை வழி நடத்தக்கூடிய எம்பெருமான் அவன். அவன் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நித்திய சூரிகளை விட்டு விடுவானோ அல்லது ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நப்பின்னை பிராட்டியை விட முடியுமோ? அவனால் நித்திய சூரிகளை எப்படி விட முடியாதோ நப்பின்னை பிராட்டியும் எப்படி விட முடியாதோ அதே போல என்னையும் விட முடியாது, இவனுடைய மனசையும் அவனால் விட முடியாது என்று சொல்கிறார். இந்த பாசுரத்திலே என்னை நெகிழ்த்திலும் என்று ஆரம்பம், என்னை விட்டாலும் என்னை விட்டாலும் சொன்னபடினால என்னை விடமாட்டான் அப்படின்னு அர்த்தம். என்னை விட்டாலும் ஏன்னு கேட்டா ஆசிரித வாத்சல்யத்தினாலே விடமாட்டான் அப்படிங்கறத இத்தனை நாள் சொன்னார். பக்தர்கள் கிட்ட வாத்சல்யம், அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய மகா ஸ்நேகத்தினாலே மகா பிரேமத்தினாலே குழந்தைய அம்மா எப்படி விடமாட்டாளோ அதே போல என்னையும் அவன் விடமாட்டான் அப்படிங்கறத முன்னாடி சொன்னார். இப்ப இந்த பாட்டுல என்னை நெகிழ்த்திலும் என்னை அவன் விட நினைத்தாலும், ரொம்ப குணங்களே இல்லாம இருக்கக்கூடிய என்னை அவன் விட நினைத்தாலும் அப்படின்னு விட மாட்டான்ங்கிறதாச்சு, அப்படி விட நினைத்தாலும் அவனால் விட முடியாதுங்கிறத சொல்ற அவர். தானும் கில்லான், கில்லானா முடியாது, தானும்னா அவனாலையும் விட முடியாது. அதாவது பொதுவாக பகவானால் முடியாத காரியம்னே ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்றோம். ஆனா அவனால் போய் இவருடைய மனசை ஆழ்வாருடைய மனசை விட்டுட்டு நீ இருங்கெழுங்க அப்ப அவனால் முடியாது. ஏன்னா ஆளவந்தார் அழகா சொல்லுகிற ரீதியிலே இவர்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது எம்பெருமானுக்கே மிகவும் பொறுக்க முடியாதாம், அதனால் அவனால் விட முடியாது. ஏன்னா அவனாகவே தானே வந்து ஆட்கொண்டு இருக்கான். அப்போ என்னை நெகிழ்க்கிலும் என்னுடைய நன்னஞ்சன் தன்னை அகழ்விக்க இதை விட்டு பிரிய தானும் கில்லான். இதுல எம்பெருமானுடைய பெருமைகளை சொல்லும் போது பெண்ணை நெடும் பனைத்தோல் மகிழ்ப்பீடுடை, இந்த நஞ்சத்தை நல் நஞ்சம் அப்படின்னு சொல்லப்படினால என்ன நன்மை இருக்கு அப்படின்னா தப்பினை பிராட்டி புருஷகாரமாக பற்றின நன்மை அப்படின்னு ஒரு நன்மை இதுக்கு இருக்கு அப்படிங்கறது 3 வரையினாலே தெரிகிறது. தப்பினை பிராட்டினுடைய தோள்களை அணைத்த எம்பெருமான் அதை தன்னுடைய பரம பாக்கியமாக தன்னுடைய பெருமையாக நினைக்கிறானாம். அதுக்காகவே இங்க கிருஷ்ணாவதாரம் செய்தான் அவன் என்பதாக திருவிருத்த பாசத்திலே முன்னாடியே நம்ம பார்த்தோம். நப்பினை பிராட்டிக்காகவே அவன் அவதாரம் பண்ணவன் என்பதாக. அப்படிப்பட்ட நீலாதேவியே நப்பினை பிராட்டியா வந்து அவதாரம் பண்ணியிருக்கும் போது விண்ணை நெடும் பனைத்தோல் அவருடைய தோள்கள் நப்பினை பிராட்டியினுடைய தோள்கள் மூங்கில்கள் போல நீண்ட தோள்கள் மூங்கில்கள் போல அழகாக வளைந்து இருக்கக்கூடிய தோள்கள் விண்ணை நெடும் பனைத்தோல் மகிழ் பீடுடை. அதில் ஒரு ஆனந்தம், அதில் ஒரு பீடு, பீடுனா ஒரு பெருமை, ஒரு கர்வம் எம்பெருமானுக்கு இருக்கான் இந்த நப்பினை பிராட்டியோட தோள்களில் அணைந்து. அப்படிப்பட்ட எம்பெருமான் முன்ன எமர அப்ப நப்பிண்ணை பிராட்டிக்கு அத்தனை வேண்டியவனாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் அந்த நப்பிண்ணை பிராட்டியை சார்ந்து இருக்கக்கூடிய என்னுடைய மனசை ஒரு நாளும் விட மாட்டான் அப்படின்னு அர்த்தம். பின்னை நெடும்படை தோல் மகிழ் பீடுடை முன்னை அமரர் முழு முதலானே. தேவர்களுக்கு நித்திய சூரியர்களுக்கு முழு முதலாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவர்களை விட்டாலல்லவோ என்னை விட முடியும் என்பதாக ஒரு அர்த்தம் இங்கே கிடைக்கிறது. அடுத்த பாசுரம் 9வது பாசுரம். இதிலே சொல்ல போகிற விஷயம் நான் அவளை விட முடியாது. 8வது பாசுரத்திலே அவன் என்னை விட முடியாது என்று சொன்னார். 9வது பாசுரத்திலே நான் அவளை விட முடியாது என்கிறார். அமரர் முழு முதலாகிய ஆதியை அமரர்க்கு அமுதிந்த ஆயர் கொழுந்தை அமரவளும் பத்துழாவி என்னாவி அமர தழுவிட்டு இனி அகலுமோ. எம்பெருமான் நித்திய சூரிகளுக்கு நிர்வாகம் செய்யும் ஆதியாக இருக்கக்கூடியவன், இந்த லீலா விபூதிக்கு காரணமாக இருக்கக்கூடியவன், தேவர்களுக்கு அமிர்தம் முதலானதையெல்லாம் கொடுக்கக்கூடியவன், கோபர்களுக்கு ஆயுத குலத்திலே வந்து அவதாரம் பண்ணி அவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன், அப்படிப்பட்ட எம்பெருமான் என்னுடைய ஆத்மாவிலே ஸ்திரமாக என்னுடைய ஆத்மாவானது எம்பெருமானிடம் நிலையாக ஈடுபட்டு இருக்கும்படி எம்பெருமானிடம் கலந்து ஈடுபட்டு இருக்கும்படி எம்பெருமானுக்கு துளியும் விட்டு பிரியாமல் கெட்டியாக திருடமாக அவனிடம் ஈடுபட்டு இருக்கும்படி என்னுடைய மனசு அவனுடன் சேர்ந்திருக்கிறது, நன்கு திருடமாக சேர்ந்திருக்கிறது. இப்படியெல்லாம் அவனை நான் தெரிந்து கொண்ட பின்பு நான் அவனை விட்டு பிரிவேனோ, அவனை விட்டு பிரியும் சக்தி எனக்கு எப்படி வரக்கூடும் என்பதாக சொல்கிறார். அதாவது எம்பெருமானோடு நான் சேர்ந்து இருப்பது எப்படி இருக்குன்னு கேட்டானா அழகா சொல்றார், அமர அழும்ப துழாவி என் ஆவி அமர தழுவிட்டு. அமர நன்காக அர்த்தம், ஆர அமர என்று சொல்ற வழியோ அது அமரானா நன்காக, அமர அழும்பன கெட்டியாக அர்த்தம், துழாவி அப்படின்னா கலந்துன்னு அர்த்தம், என் ஆவி என்னுடைய ஆத்மாவானது நன்காக திருடமாக உள்ளுக்குள்ள போய் பாலுடன் நீர் கலப்பது போக நன்றாக கலந்து அமர தழுவிட்டு அவனுடன் சேர்ந்து நன்றாக தழுவி நிற்கிறது திருடமாக. ஏதோ மிதோ வந்து வந்தது எம்பெருமான் கலந்தான் சேர்ந்தான் திரும்பி வந்தான் என்கிற கதையெல்லாம் இல்ல. எம்பெருமானை விட்டு பிரியவே முடியாதபடி பாலோடு நீர் கலப்பது போல ஒன்றோடு ஒன்று நன்றாக கலந்து இருக்கிற மாதிரி என்னுடைய மனசானது எம்பெருமானம் அப்படி ஈடுபட்டிருக்கு. ராம சுக்ரீவ யோகோ ஐக்கியம் தேவி ஏவம் சமஜாயக அப்படின்னு ராமாயணத்துல வரும். ராம சுக்ரீவர்கள் ரெண்டு பேரும் எப்படி சேர்ந்தார்கள்? பிராட்டி ஒரு கேள்வி கேட்டார், ஆஞ்சநேயர் கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், வானரானாம் நரானாம்ச கதம் ஆசி சமாகமஹா, வானரங்களும் நரங்களும் எப்படி ஒண்ணு சேர்ந்தது, சேர்க்கை எப்படி வந்தது ஏன்னு கேட்டா, சக்கரவர்த்தி திருமணாக அவதாரம் பண்ண பெருமாள் எங்க, வானர ஜாதி எங்க, சக்கரவர்த்தி குலத்துல அவதாரம் பண்ணி அவர் கடைசியில குகனோட சேர்ந்து இருந்தது போய் சபரியோட சேர்ந்து இருந்து போய் குரங்குகளோட சேர்ந்து இருக்கார் என்ன ஆயிடுச்சு, அப்ப வானரங்களும் நரங்களும் எப்படி சேர்ந்தன அப்படின்னு கேட்டார். அப்ப ஆஞ்சநேயர் அழகா பதில் சொன்னார், அம்மா உம்முடைய அனுகிரகத்தினால்தான் சேர்ந்தோம் நாங்க, உம்முடைய கடாட்சத்தினுடைய பலத்தினால்தான் நாங்க வந்து பெருமாளோட சேர முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அந்த கேள்வியை கொஞ்சம் திருத்தி கொடுக்கிறார். வானரங்களும் நரங்களும் எப்படி சேர்ந்ததுன்னு இல்ல, ராம சுக்ரீவ யோகோ ஐக்கியம் தேவி ஏவம் சமுதாயத்தா, தேவி ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் ஐக்கியம் ஆயிருது, இது சேர்ந்து ஒண்ணு ஒண்ணு சேர்ந்தது இல்ல, ஒன்னொன்னு கலந்து போயிருக்கு. பிரிக்க முடியாதபடி ராமனை பிரிஞ்சு சுக்ரீவன் இருக்க முடியாது, சுக்ரீவனை பிரிந்து ராமன் இருக்க முடியாதுன்னு சொல்ற மாதிரி ஒரு ஐக்கியமானது இந்த இடத்துல வந்திருக்கு. பாலும் நீரும் கலந்தா போலே, உப்பும் நீரும் கலந்தா போலே இருக்கக்கூடிய ஒரு ஐக்கியம் ராம சுக்ரீவ யோகா ஐக்கியம். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, என்ன அனுப்பிச்சிருக்கிறோயோ அதை வச்சே சொல்லலாம். பெருமாள் ஸ்ரீராமன் தானே தன்னுடைய பிரிய பாரியாவுக்கு சந்தேகம் சொல்லி அனுப்புறதுக்கு லக்குணம் அனுப்பிச்சானா ஓரளவு அர்த்தம் உண்டு, பெருமாளுக்கு அந்தரங்கமானவர். ஆனா என்ன அனுப்பிச்சிருக்காரோ இல்லையோ அவர், இதுலயுமே தெரிஞ்சுக்கிறது என்னன்னு கேட்டா அத்தனை அளவு அவளுக்குள்ள நெருக்கம் இருக்கு. நாம இந்த மோதிரத்தை வேற கொடுத்து அனுப்பிச்சிருக்க, அப்ப அந்த அளவு இவர்களுக்கு நெருக்கம் இருக்குங்கிறது. ஆனா அந்த நெருக்கத்தை வெறும் சமாகமம்னு சொல்லக்கூடாது, ஐக்கியம்னு சொல்லணும் அப்படின்னு ஆஞ்சநேயர் அழகா சொன்னார. அதே போல என்னுடைய மனசு பெருமாளோட சேர்ந்து இருக்கு இல்ல, பெருமாளோட கலந்து இருக்கு. எப்படி கலந்துருக்குன்னா, நல்லா தழும்பி அப்படின்னு அமர அழும்ப துழாவி என் நாவி அமர தழுவிற்று, நான் அவனை விட்டு தனிந்து இருப்பேன் அப்படிங்கறத என்னமே துணியும் இல்லாதபடி அவனோடு சேர்ந்து கலந்து இருக்கிறது. இனி அகலுமோ? இனி எப்படிப்பட்ட மனசு அவனை விட்டு எப்படி போகும்? போக முடியாது அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானை பற்றி சொல்லும் போது அமரர் முழு முதல் ஆகிய ஆதியை அமரர்க்கு அமுதிந்த ஆயர் குழந்தை, அதாவது ஒன்னு நித்திய சூரியர்களுக்கெல்லாம் நிர்வாகமாக இருக்கக்கூடியவன், இரண்டாவது அது மட்டுமல்ல இந்த லீலா விபூதியிலே நம்மை போன்றவர்களை நாம் சிருஷ்டித்து நமக்கும் ஞான சக்தி முதலானதெல்லாம் கொடுத்து நம்மோடும் கலந்து இருக்கக்கூடியவன், மூணாவது அது மட்டுமல்ல தேவர்களுக்கு அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்து கொடுப்பவனாக தேவர்கள் அமிர்தம் கேட்டபோது தானே அமிர்தத்தை அவர்களுக்கு கடைந்து கொடுத்தவன், அது மட்டுமல்ல நாலாவது எங்களுக்கு அமிர்தம் வேண்டாம் நீதான் வேண்டும் என்று ஆயர்குல பெண்கள் எல்லாம் கேட்க, ஆயர்குல கோபர்கள் எல்லாம் கேட்க அவர்களுக்கு தன்னையே கொடுத்தவன். தேவர்கள் அமிர்தம் கேட்டா அவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்தார், ஆயர்குலத்துல இருக்கிறவர்கள்லாம் எம்பெருமானை கேட்டா அவர்களுக்கு எம்பெருமானை கொடுத்தார், நித்திய சூரியனுக்கு தான் எப்பவுமே கூடவே இருந்து அவர்களுக்கு நிர்வாகனாக தன்னையே எம்பெருமான் கொடுத்துருக்கான். இந்த லீலா விபூதியில நமக்கு என்னென்ன தேவையோ மொத்தத்தையும் கொடுத்து நம்ம மனசுக்குள்ளேயும் எம்பெருமான் வந்து இருக்கா. இப்படி யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் ஆச்சரியமாக நடத்தி கொண்டிருக்க எம்பெருமான், அவனுடைய இந்த கல்யாண குணங்கள், இப்படி எம்பெருமான் உலகத்தை எல்லாம் நடத்தி கொண்டு போகிற ஒரு வைபவம் இருக்கோயோ இதையே நான் நினைச்சு பார்த்துட்டு எம்பெருமானோட கலந்திருக்கேன். இதோ எம்பெருமானு கலந்திருக்கேன்னா விரும்ப கலந்திருக்கேன்னு இல்ல, இப்படி எம்பெருமானு எல்லாம் நினைக்கிறேன் நானு. அமரர் முழு முதலானவன், ஆதியானவன், அமரருக்கு அமுதியந்தவன், ஆயர் கொழுந்தானவன் என்று எம்பெருமானுடைய கல்யாண குணங்களையா நினைத்து நினைத்து அவனோட கலந்து என்னுடைய ஆவியானது அமர தழுவிற்று. இனி அகலுமோ? இனி அந்த இப்படி ஆன பின்பு அந்த எம்பெருமானை விட்டு நான் வரக்கூடிய சக்தி என்னுடைய மனசுக்கு உண்டோ, அது பிரிந்து இருக்குமோ என்பதாக அர்த்தம். அமரர் முழு முதல் ஆகிய ஆதியை அமரர்க்கு அமுதிந்த ஆயர் குழுந்தை அமரவழும் துழாவி என் ஆவி அமர தழுவிற்று இனி அகலுமோ அப்படின்னு பிள்ளான் சாதிக்கும் போது அயர் வரும் அமரர்கள் அதிபதியாய் அர்த்தி கல்பதனாய் நிறுத்தி செய்ய சௌந்தரியத்தை உடையனான எம்பெருமானுடைய பிரதநிர்தேச அனர்கமாம்படி சம்சேஷிக்கியாலே இனி என்னாலும் அவனை விட முடியாது என்கிறார். அவனாலும் விட முடியாதுன்னு சொன்னார், என்னாலும் விட முடியாது. இதுல நிறுத்தி செய்ய சௌந்தரியத்தை உடைய எம்பெருமான் ஒன்னு சாதிக்கிறார். அது எங்க தெரியுதுன்னு கேட்டா ஆயர் குழந்தை அப்படின்னு சொன்னபடினால ஆயர் குலத்தை எல்லாம் தன்னுடைய சௌந்தரியத்தினாலே தோற்பித்து அவர்களை வசீகரித்து அவர்களை அடிமையாக்கி கொண்டு அவர்களால் இவனை விட்டு பிரிந்து முடியாது என்னும்படி ஆக்கினவன் எம்பெருமான். எனக்கும் அப்படிதான் ஆக்கியிருக்கான் அப்படின்னு அவனுடைய சௌந்தர்யாதி குணங்களை எல்லாம் அனுபவிக்கிறார். ஔதாரியம் மட்டுமல்ல, நிர்வாகத்துவம் மட்டுமல்ல, சுவாமித்துவம் மட்டுமல்ல, சௌந்தரியம் முதலான குணங்களை எல்லாம் ஒன்னு ஒன்றிலும் நான் அனுபவிக்கிறேன். அப்படி அனுபவித்து இருக்கும் போது நான் அவனை விட்டு பிரிய முடியாது அப்படின்னு சொன்னார். அடுத்த பாசுரம், அகலில் அகலும் அணுகில் அணுகும் புகழும் அரியன் பொருவல்லெம்மான் நிகரில் அவன் புகழ் பாடி இழைப்பிலம் பகலும் இரவும் படிந்து குடைந்தே. அந்த எம்பெருமானுடைய குணங்களை எல்லாம் அனுபவித்து அவனை விட்டு பிரிய மாட்டேன் என்று சொன்ன அவர் இந்த பாசுரத்திலையும் அந்த எம்பெருமானுடைய குணங்களையே தொடர்ந்து சொல்றார். அகலில் அகலும் அணுகில் அணுகும், எம்பெருமானை விட்டு பிரிந்து போனால் அப்ப நம்மை விட்டு அவன் பிரிவான். அணுகில் எம்பெருமான கிட்ட போனால் அப்ப நம்ம தானும் நம்மிடம் கிட்ட வந்து எம்பெருமான் இருப்பான் அப்படின்னு பொதுவாக அர்த்தம் தோணும். ஆனா பிள்ளான் ரொம்ப ஆச்சரியமாக அர்த்தம் சாதிக்கிறார் இதுக்கு. அகலில் அகலும் அணுகில் அணுகும், அதாவது நாம் வேறு பலன்களை எல்லாம் நம்பி எம்பெருமானை விட்டு பிரிந்து இருக்கணும் என்று யாராவது நினைத்தால் அப்ப எம்பெருமான் ஐயோ இவன் என்னை விட்டு பிரியணும் நினைக்கிறானே என்ற கஷ்டத்தோடு கூட தானும் அவர்களை விட்டு பிரிந்து இருப்பான். இல்ல மற்ற பலன்களை எல்லாம் விட்டு எம்பெருமானோடு சேர்ந்து இருக்கணும் என்று யாராவது நினைத்தால் அப்பொழுது எம்பெருமான் ஆஹா இவன் நமக்கு ஆசைப்படுகிறானே என்று தானே அவர்களுக்கு முன்னே அவர்கள் மேலே தான் வந்து விழுவானாம். அப்படி அகலில் அகலும், நாம் அவனை விட்டு பிரிந்தால் அவன் கஷ்டத்தோட நம்மை விட்டு பிரிவான், நாம் அவனுடன் சேர ஆசைப்பட்டால் அவன் நமக்கும் மேலே பெருவிடாய்ப்பட்டு ரொம்ப தாகத்தோடு இருக்கிற மாதிரி வந்து நம்மோடு வந்து கலந்திருப்பான். இப்படி இருக்கக்கூடியவன் புகழும் புகழில் அறிய புகழும் அறிய விரோதிகள் இருக்காளே அவர்கள்லாம் எம்பெருமானை கிட்ட வந்து அணுகும்படி எம்பெருமான் அவர்களுக்கு சுலபமாக இருக்க மாட்டார். ஆனால் தன்னை அடைய வேண்டும் என்று ஆசை இருக்கிறவர்கள் யார்களோ அவர்களுக்கு அதனுடைய தடையாக இருப்பதையெல்லாம் போக்கி எம்பெருமான் தானே அவருடன் கலந்திருப்பான். இப்படி எம்பெருமானுடைய குணங்களை எல்லாம் நான் நன்றாக தெரிந்து கொண்டு பகலும் இரவும் ராத்திரியும் பகலுமாக இதையே அனுபவித்து படிந்து குடைந்து இழைப்பிலம் படிந்து குடைந்து இதே நன்றாக அனுபவித்து என்று அர்த்தம். அனுபவித்து பாடி நான் என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கிக் கொள்கிறேன். இழைப்பிலம் துக்கம் இல்லாதவன் அது மட்டுமல்ல திருப்தி இல்லாதவன் என்று அர்த்தம். அதே இரவும் பகலுமாக பாடி பாடி இதில் ஒரு திருப்தி இல்லாமல் நான் இருக்கிறேன் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை அதனால் நான் அவனை விட்டு பிரிய மாட்டேன் என்று அர்த்தம். இங்கே ஆச்சரியமான வார்த்தை அகலில் அகலும் அணுகில் அணுகும் அப்படிங்கிறது. பொதுவாக அர்த்தம் சொல்வார்கள் நாம் எம்பெருமான் கிட்ட போனா எம்பெருமானும் கிட்ட வருவான் நாம் விட்டா அவனும் விட்டுடுவான். ஆனா அதுல ஒன்னும் பெரிய குணம் இல்லை. இந்த பிள்ளான் சாதிக்கிறத பார்க்கணும். பிரயோஜனாந்தராத்மாக தன்னை ஆசிரியத்து தன் பக்கத்திலே இந்த பிரயோஜனத்தை கொண்டு தன்னை அகலில் தான் இழுவாதனாய் கொண்டு அவனை அகலும் சுபாவன் அப்படிங்கிறார். வேற ஒரு பிரயோஜனத்தை எம்பெருமான் கிட்ட போய் சேவிக்கிறான். சேவிச்சுட்டு வேற ஒரு பலனை கேட்கறான். உடனே எம்பெருமான் அந்த பலனை கொடுக்கறானா கொடுக்கலாம்னா கொடுத்தான்னா உடனே அதை வாங்கிட்டு ஆஹா பலன் கிடைச்சிருத்தே அப்படின்னு சொல்லிட்டு உடனே எம்பெருமானை விட்டுறான். கேட்ட பலன் கிடைச்சிருத்தோ இல்லையோ அதனால கோயிலுக்கு வந்தது எல்லாம் விட்டுறான். எம்பெருமானை விட்டுறான் விட்டாச்சுன்னா அப்ப எம்பெருமான் நினைக்கிறானா தன்னை இழவானா ஐயோ இத்தனை நாள் இவன் வந்திருந்தானே இன்னைக்கு திடீர்னு வராத போயிட்டானே அப்படின்னு அதனாலே தனக்கு ஒரு பெரிய நஷ்டமாக எம்பெருமான் தான் நினைத்து இந்த நஷ்டம் எனக்கு வந்துட்டு எனக்கு இவ்வளவுதான் கொடுத்து வச்சது போல இருக்கு அப்படின்னு நினைச்சு எம்பெருமான் விலகி இருப்பானா. ஆக நாம் விலகிறதுக்கும் எம்பெருமான் விலகிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இவன் பலனை பெற்று இவன் விலகிறான். ஆனா எம்பெருமானும் அவனுக்கு நிறைய கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவன் அவனுக்கு கொடுக்க முடியலையே அவன் விலகிட்டானே அப்படின்னு அதை நினைச்சு எம்பெருமான் வருத்தத்தோட இருக்கானான். இதான் வருத்தத்தோட அவன் விலகுவான். அணுகில் அணுகும் அதே மாதிரி நான் கிட்ட வந்தால் எம்பெருமான் நம் கிட்ட வருவான் அப்படிங்கறது மாத்திரமில்ல தந்திரத்திலே அல்ப அபிமுக்கியத்தை பண்ணினால் அவர்கள் பக்கத்திலே நிறைசிகை அபிநோஷத்தோட விழும் சுபாவன். ஏதோ கொஞ்சம் எம்பெருமான் கிட்ட அப்படி திரும்பினோம்னா வேலை வந்து நம்ம மேல வந்து பிடிங்கி மொத்தத்தையும் நம்ம கிட்ட அபகரிக்கும் போயிடுவானா நம்முடைய மனசு உட்பட எல்லாத்தையும். அப்படி இருக்கக்கூடிய சுபாவன் அப்படின்னு அர்த்தம். இதை எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா ஸ்ரீமத் ராமாயணத்திலே ராவணன் கிட்டையும் விபீஷன் கிட்டையும் பார்க்கலாம். ராவணன் என்ன பண்ணான்னு கேட்டா அகல்றான் எம்பெருமானை விட்டு பிரிந்து இருக்கணும் என்ன நமேயம் அப்படிங்கிறா. நிறைய பேர் உபதேசம் பண்றா எம்பெருமான் கிட்ட போய் சேவித்து இந்த சீதா பிராட்டியை ஒப்படைச்சுட்டோம்னா அப்படி ஒண்ணுமே பண்ண வேண்டாம். சீதா பிராட்டி ஸ்ரீராமன் கிட்ட ஒப்படைச்சுட்டும் நீ திரும்பி வந்துடும் வந்தா லங்கையில சௌக்கியமாக இருந்திருக்கலாம். அப்புறம் அடிக்கடி போய் கப்பம் கட்டிட்டு இருக்கணும் எப்பவும் பேசிட்டு இருக்கணும் தலை வணங்கிட்டு இருக்கணும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த ஒரு காரியத்தை செஞ்சா போரும் அப்படின்னு விதித்த சகி தர்மஜா சரணாகத வத்சலா சேன மைத்திரி லோகத்துதே. அதுக்கப்புறம் நீ ஒரு தினம் போயிட்டியானா நீ மறந்தாலும் அவன் உன்னை மறக்க மாட்டான் அப்படின்னா எல்லாத்தையும் சொல்றா. ஆனா ராவணன் ஒரு நாளும் போக மாட்டேன் அப்படிங்கிறானா. எம்பெருமானை விட்டு அகன்றே இருப்பேன் நான் அவன் கிட்ட போக மாட்டேன் அப்படின்னானா. ஆனா பெருமாள் என்ன பண்ணாரு தெரியுமோ அடுத்து விபீஷன் வந்தா அஞ்சோ விபீஷனை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது சுக்ரீவனை கூட்டு சொல்ற சுக்ரீவா விபீஷன் போய் அழிச்சுட்டு வா அப்படிங்கிற கொஞ்சம் தள்ளி இருக்கான் விபீஷன் அவனை நம்ம கூட சேர்த்துக்கலாம் நீயே போய் அழிச்சுடுவான் சொல்லும் போது ஆனையினம் ஹரிசிரேஷ்டா ஹரிசிரேஷ்டான சுக்ரீவனை கூப்பிடுறார். வானர சிரேஷ்டனே வானர் ராஜாவே நீ போய் விபீஷனை கூட்டிட்டு வா தத்தமசிய அபயம் மயா அவனுக்கு நான் அபயம் கொடுத்துட்டேன் விபீஷனுக்கு நம்ம பக்கம் சேர்த்துண்டாச்சு அவன் சரணாகிதி பண்ணச்ச நீங்கெல்லாம் வேண்டாம்னு சொன்னா கூட அவனுக்கு நான் அபயம் கொடுத்துட்டேன். ஆனையே நம் ஹரிசிரேஷ்ட தத்தமஸ்ய அபயம் மயா அவனுக்கு அபயம் எல்லாம் கொடுத்தாச்சு விபீஷணம் அந்த விபீஷன் நீ அழிச்சுட்டு வா எதிவா ராவண ஸ்வயம் அழகான வார்த்தை அடுத்த வார்த்தை ராவணனே வந்தாலும் அழிச்சுன்னு வந்துரு அப்படின்னா. இப்பதான் பெருமாளுடைய திருவுள்ள எல்லாருக்கும் தெரியல ராவண ஒண்ணும் வரலையே இங்க விபீஷன் தானே வந்திருக்கான் ராவண பத்தி பிரசக்தியே இல்லையே ஆனால் ஏன் சொல்ற அப்படின்னா விபீஷணோவா சுக்ரீவா எதுவா ராவண ஸ்வயம் விபீஷன் வந்தா மாத்திரம் இல்ல ராவணனே வந்தாலும் வைச்சுடுவான்னா ஓ அப்ப இவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிற இப்பதான் தெரியுது. ராவணனே வரணும்னு எதிர்பார்க்கிறார் ராவணனே வந்துட்டா அவனுக்கு அபயப்பிரதானம் பண்ணிடலாம் அப்படிங்கறத பெருமாள் எதிர்பார்த்துருக்கார். சுக்ரீவன் கிட்ட சொல்றார் இங்கிருந்து விபீஷன் ஐஷன் வரேன்ட்டு போய் வாசல் போய் விபீஷணன்ல ராவணன் தான் வந்திருக்கான் சொல்லிட்டு திருப்பி வந்து மறுபடியும் ஆரம்பிச்சிட அதிகம் ராவண சேர்த்துக்கலாமா வேணாமா அப்படின்னு. அதனால முதல்லயே சொல்லிட்டேன், தெளிவா ராவண ஸ்வயம் ஸ்வயம் ராவணனே வந்தா கூட ஆணையினம் அவனை கூட்டிட்டு வா அப்படின்ட்டார். அப்பதான் இதுக்கு வியாக்கியானம் பண்ண ஆச்சாரியர்கள்லாம் வாஞ்சி வாஞ்சி போற ராவணன் வரணும்னு நினைக்கவே இல்லையே அவன் மனசுல. ஆனா பெருமாள் வந்து அவனை நினைச்சிட்டு இருக்க, ராவணன் தமக்கு கிடைச்சா பெரிய லாபம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு இல்லையோ, இதுதான் பெருமாளுடைய எண்ணம். அகலில் அனுகம் அகலும் ராவணனும் அகண்டு இருக்கான், பெருமாளும் அகண்டு இருக்கார். ராவணன் கர்வத்தினாலே அகண்டு இருக்கான், பெருமாள் இவன் எனக்கு கிடைக்கலையே அந்த ஒரு கஷ்டத்தினாலே பெருமாள் அகண்டு இருக்கார். அதான் அகலில் அகலும் அப்படிங்கறது. அணுகில் அணுகும் கிட்ட வந்தான்னா சேத்துப்பார், சேத்துப்பார் மாத்தம் இல்ல தான் வந்து அணுகும். அதாவது நாம கிட்ட வந்தோம் வச்சுக்கோங்க, நம்ம சேத்துப்பார் இல்ல, நாம கிட்ட வந்தோம்னா அவர் தான் இன்னும் கிட்ட வருவாராம். அப்படின்னா இது யார்கிட்ட பாக்கலாம்? விபீஷணன் கிட்டயே பாக்கலாம். விபீஷணன் அங்கிருந்து சமுத்திரத்தை தாண்டி இந்த பக்கம் வந்து பெருமாள் கிட்ட வந்து சரணாகிதி பண்ண, அப்ப பெருமாளை எழுதி செய்த வார்த்தை, நீர் இவ்வளவு தூரம் வரணுமோ நானே தான் அங்க வரேனே, நானே தான் அக்கறைக்கு வரப்போறேன் இல்லையோ, அங்கேயே வந்தா போருமே, இத்தனை நோபுட்டு இங்க வரணுமோன்னு சொல்லி. அப்போ வால்மீகி அழகா சொல்றார், விபீஷணேனாசு ஜகாம சங்கமம் பதத்ரிராஜேன யதா புரந்தரஹ, விபீஷணனுடன் பெருமாள் சேர்ந்தார் அப்படின்னார். அதெல்லாம் ஆச்சரியம் வால்மீகி சொல்லச்ச. எதிவா ராவண ஸ்வயம் ராவணனையே எதிர்பார்க்கிற பெருமாள். அதனால அகலில் அகலும் அப்படின்னா ராவணன் அகன்றிருக்கான், பெருமாளும் அகன்றிருக்கார். ராவணன் பெருமாளை விட்டு இருக்கிறது ஒரு கர்வத்தினாலே, பெருமாள் வந்து ராவணனை விட்டு இருக்கிறது ஒரு கஷ்டத்தினாலே. இவன் வந்தான்னு ஆசையோடு எதிர்பார்க்கிறார், ராவணன் வருவானோ பார்க்கிற, அவன் வரலையேன்னு ஒரு கஷ்டத்தினாலே அவர் வந்து அவனை விட்டு அகண்டு இருக்கார் அப்படின்னு தெரியுது. அது அணுகில் அணுகும் அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் நாம அணுகினோம்னா பெருமாள் வந்து நிறைய அணுகுவார். பொதுவாக நாம் பெருமாள் கிட்ட போனா நம்மளை சேர்த்துக்கலாம் தானே இருக்கணும், ஆனா அப்படி சொல்லாம நாம் பெருமாள் கிட்ட போனா அவர் இன்னும் கிட்ட வருவார் அப்படின்னு இருக்கு. நாம் நாலடி எடுத்து வைத்தால் அவன் பத்தடி எடுத்து வந்து நம்மை சூழ்ந்து நிற்பான் அப்படின்னு இருக்கு. இது விபீஷன் கிட்ட பாக்கலாம். விபீஷன் கொஞ்சம் வந்து தாண்டி சமுத்திரத்தை தாண்டி இந்த பக்கம் வரைச்சா விபீஷனுக்கு சகல கைங்கரியங்களையும் அவனுக்கு கொடுத்து பெருமாள் வந்து நீ சொல்லு ராவணனுடைய பலாபலங்களை எல்லாம் சொல்லு என்பதாக முதல்லே ஆரம்பிச்சுட்ட. சுக்ரீவனுக்கு இத்தனை நாள் பழகின சுக்ரீவனுக்கு எந்த ஸ்தானமோ அந்த ஸ்தானத்தை விபீஷணன் கொடுத்தாராம், தன் திருவடி கீழே விபீஷணன் நிறுத்தி வச்சார் அப்படின்னு வால்மீகி சொல்ற. விபீஷணே நாசு ஜகாம சங்கமம் அப்படிங்கிறார். அதாவது பெருமாளோட கூட விபீஷணன் சேர்ந்தார் அப்படின்னு சொல்லாமல் விபீஷணன் கூட பெருமாள் சேர்ந்தார் அப்படின்னு சொல்றார். அங்கிருந்து லங்கையிலிருந்து வந்த விபீஷன் தானே பெருமாளோட சேர்ந்தார், அப்படிதான் சொல்றது நியாயமா இருக்கணும். ஆனால் பெருமாள் விபீஷணோட சேர்ந்தார் ஏன்னு சொன்னார்னா பெருமாளுடைய நினைவுனாலே சொன்னார் அப்படின்னா வியாக்கியானத்துல பெருமாள் அப்படி நினைக்கிறாராம், அவன் தன்னோட சேர்ந்ததா நினைக்கலையாம், நமக்கு ஒரு பாக்கியம் நாம விபீஷணோட சேர்ந்தோம் அப்படின்னு பெருமாள் நினைக்கிறாராம். அதனால நீ இவ்வளவு தூரம் வரணுமா அப்படின்னு விபீஷனை பார்த்து கேட்கிறாராம். அப்படியாக யோசனாபியம் பிபன்னிவ அப்படின்னு வரும். விபீஷன் அப்ப பெருமாள் பார்த்த பார்வை இருக்கேன், அதுல விபீஷனே அவர் அப்படியே பருகம் பண்ணா அப்படியே பானம் பண்ணாரா விபீஷன், அந்த அளவு பிரீத்தோட பார்த்தார் அப்படின்னு. ஆக அகலில் அகலும் அணுகில் அணுகும் இப்படி இருக்கக்கூடிய பெருமான் புகழும் அரியன் பொருவல்ல நெம்மான், புகழும் அரியன் இதரர்களுக்கு மற்றவர்களுக்கு எல்லாம் கிட்ட போக முடியாது எம்பெருமான் கிட்ட, அவர்களுக்கு துர்லபனா இருக்கான். பக்தர்களுக்கு எப்படி கேட்டா பொருவல்லன், இவனுடைய பக்தர்களுடைய தடை எல்லாம் போக்கி அவர்களை தன்னுடன் கூட்டுக் கொள்ளக்கூடியவன், அவர்களுக்கு ஏதாவது தடை இருந்தா கூட எம்பெருமானை அடையறதுக்கு அந்த தடைகளை எல்லாம் தானே போக்கி தன்னோடு கூட்டிக் கொள்ளக்கூடியவன் இருக்கும். நிகரில் அவன் புகழ், இப்படி உப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய அவனுடைய புகழ்கள் அவனுடைய கீர்த்திகள் அவனுடைய குணங்கள் இதையெல்லாம் பாடி இழைப்பிலும் நான் அதனாலே களைப்பு இல்லாமல் அதுல போறோங்கிற திருப்தி இல்லாமல் அப்படியே பாடிக்கொண்டே இருப்பேன், பகலும் இரவும் இரவும் பகலுமாக பாடிக்கொண்டிருப்பேன், படிந்து குடைந்து பாடிக்கொண்டிருப்பேன் அப்படின்னு எம்பெருமானுடைய குணங்களையே எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருப்பேன். அப்படிப்பட்ட குணங்களை அனுபவித்து நான் எப்படி வருவேன், ஒப்பில்லாத கல்யாண குணங்களிலே படிந்து குடைந்து பாடி பின்னையும் திருத்தனாக பிரிகிறேன் என்று கொண்டு தம்மோடு சம்ஸ்லேஷித்தருள்னே எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை அனுபவிக்கிறார். நம்மோடு கலந்திருக்கக்கூடிய எம்பெருமான் அவனுடைய கல்லைகளுடைய சுபாவம் எப்படின்னு அதையெல்லாம் வந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் ஆழ்வார் அப்படின்னு இந்த பாட்டுல சாரம். அகலில் அகலும் அணுகில் அணுகும் புகழும் அரியன் பொருவல் அனுமான், நிகரில் அவன் புகழ் பாடி இழைப்பிலம் பகலும் இரவும் படிந்து குடைந்தேன். அடுத்த கடைசி பாசுரம் பலஸ்ருதியான பாசுரம். குடைந்து வண்டுண்ணும் துழாய் முடியானை அடைந்த தென்குருகோர் சடகோபன் மிடைந்த சொல் தடை 1010 உடைந்து நோய்களே ஓடுவிக்குமே. இந்த திருவாய்மொழியை யார் அபியாசம் பண்றார்களோ அவர்களுடைய சமஸ்த துக்கத்தையும் இந்த திருவாய்மொழியை போக்கடித்து எல்லாத்துக்கும் உடைந்து ஓடும்படி பண்ணிவிடும் அப்படிங்கறது இதனுடைய அர்த்தம். எம்பெருமான் குடைந்து வண்டு உண்ணும் துழாய் முடியான். எம்பெருமானுடைய திருமுடியிலே இருக்கக்கூடிய துழாய் மாலை, அந்த துழாய் மாலைகளில் இருக்கிற தேனை ஆசைப்பட்டு வண்டுகளானது குடைந்து குடைந்து உள்ளே போய் போய் போய் போய் இந்த துழாய் முடிவுக்கு உள்ளே போய் தேனை சாப்பிடுறதாம். துழாய் முடிவு நெருக்கமாக இருக்கு துழாய்கள்லாம், அந்த நெருக்கமான துழாய்க்குள்ள குடைந்து குடைந்து வண்டுதானே, வண்டு குடைந்துதானே போகும், குடைந்து குடைந்து உள்ளே போய் அந்த தேனை உண்ணக்கூடிய வண்டுகள் இருக்கா. குடைந்து வண்டுன்னும் துழாய் முடியான், அந்த கிரீடத்திலே அந்த திருத்துழாயை வைத்துக் கொண்டிருப்பவன் எம்பெருமான். அவனை அடைந்த தென்குருகூர் சடகோபன், ஆச்சரியமான அழகான குருகூர் நகரத்திலே சேர்ந்த சடகோபன் என்கிற நம்மால்தான் அந்த எம்பெருமானை அடைந்து மிடைந்த சொல் தொடை 1010 மிடைந்த நன்கு சேர்ந்து இருக்கிற சொல் தொடை, ஆச்சரியமான ஸ்ரீசுக்தியுடைய அமைப்பை உடைய 1000 பாசுரம், அதிலே 20 இந்த 10 பாசுரங்கள் இருக்கு. உடைந்து நோய்களை ஓடுவிக்குமே, நோய்களை நம்முடைய துக்கங்களை எல்லாம் உடைந்து ஓடுவிக்கும், எல்லாத்தையும் உடைச்சு ஓடும்படி பண்ணிடும், இருக்கிற இடம் தெரியாதபடி பண்ணிடும், கிருஷ்ணன் சகலத்தை பொடிச்சா மாதிரி பொடிச்சிடும் எல்லாத்தையும் அப்படின்னு அர்த்தம். உடைந்து நோய்களை ஓடுவிக்குமே அப்படின்னு பலஸ்ருதியை சொல்றார் இந்த பாசுரத்துல. குடைந்து வண்டுன்னும் துழாய் முடியானை அடைந்த தென்குருகோர் சடகோபன் மிடைந்த சொல் தொடை 1010 உடைந்து நோய்களை ஓடுவிக்குமே. ஓடும் புள்ளேரி சூடும் தந்துடாய் நீடு நின்றவை ஆடும் அம்மானே என்பதாக அடுத்த திருவாய்மொழி ஆரம்பம். இப்பொழுது இதனுடைய தாற்பயமாக சுவாமி தேசிகன் தாற்பய ரத்னாவளியிலே சாதிக்கும் போது இந்த பாசுரங்களுடைய சாரமாக என்ன சொன்னார் பார்த்தோம். சச்சித்தாபர்ஷேதோ அகசமன நிதேகே நித்திய போக்யாமிருதஸ்ய தியாகே ஹேதோஜிதஸ்ய பிரவாது பகிருதேகே சேவனம் சுவாத்வோச்சது. எம்பெருமானுடைய சேவனம் சுவாது அப்படின்னு சொல்லிட்டு வர அதுல ஸ்ரித ஹிருதய பிருதக்கார நித்யாக்ஷமஸ்ய, ஆசிரியருடைய ஹிருதயம் இருக்கொள்ளோ அதை பிருதக்கார அதை விட்டு இருக்கிறதுக்கு நித்திய அக்ஷமம் என்னைக்குமே முடியாதவன், ஆசிரியருடைய நெஞ்சத்தை விட்டு தான் விரிந்து இருப்பதற்கு என்னைக்குமே முடியாதவன் எம்பெருமான் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். எம்பெருமானாலும் பிரிய முடியாது அப்படின்னு சொன்ன அகழ்விக்க தானும் கில்லான் இனி என்று 8வது பாசுரத்துல சொன்ன மாதிரி எம்பெருமானாலையும் பிரிந்து இருக்க முடியாதுன்னு சொல்ற மாதிரி ஸ்ரித ஹிருதய பக்தருடைய ஹிருதயத்தை விட்டு பிரிவதற்கு என்றென்றும் இயலாதவன், சர்வேஸ்வரனுக்கும் சர்வசக்தருக்கும் இது ஒரு முடியாத விஷயம் என்று சொன்னார். அடுத்தது ஸ்வாத்மஸ்லிஷ்டஸ்ய, இந்த ஆத்மாவோட கூட நன்கு கலந்து இருக்கிறவன் அப்படின்னு அது ஆழ்வார் சொன்னதை நாம் பார்த்தோம். அமர அழும்ப துழாவி என் ஆவி அமர தழுவிற்று அப்படின்னு திருடமாக கலந்து ஒன்றோடு ஒன்றாக கலந்து என்னுடைய ஆத்மாவானது எம்பெருமானோடு தழுவி அவனுடைய குணங்களை அனுபவித்து இருக்கிறதுன்னு சொன்ன மாதிரி சுவாத்மஸ்லிஷ்டஸ்ய நம்மளுடைய ஆத்மாவோட கூட எம்பெருமான் ஒட்டின் இருக்காங்கிறதெல்லாம் மாற்றம் இல்ல, நன்கு கலந்து நன்னாக கலந்து இருக்கிறபடினாலே விட்டு பிரிய முடியாது, என்னாலையும் பிரிய முடியாது என்று அர்த்தம். காயச்ரமஹர யசசஹா நிகரில் அவன் புகழ் பாடி இலைப்பிலம் அப்படின்னு 10வது பாசுரத்துல சொன்னார். அகலும் அகலும் பாட்டுல அவருடைய இந்த அகலில் அகலும் அணுகில் அணுகும் இந்த கல்யாண குணங்களை எல்லாம் பாடி பாடி நான் ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கேன் அப்படின்னா அதையே நான் ஓயாமல் பாடிக்கொண்டிருப்பேன் அப்படின்னு. யார் இப்படி எம்பெருமானை பாடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய சிரமஹர யசசஹ அவருடைய சிரமத்தை போகடிக்கக்கூடிய கீர்த்தி, அவனுடைய குணங்கள் இருக்கே இவருடைய சிரமத்தை மொத்தமாக போகடிக்கும். ராமனுடைய குணங்களை எல்லாம் சொன்னாராம் பிராட்டி ஆஞ்சநேயர் கிட்ட. ஏன்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய சிரமங்கள் எல்லாம் போகணும், அசோகவனத்துல ராமனை புரிந்து இருக்கிற சிரமங்கள் எல்லாம் போகும்படி ராமனுடைய குணங்களையே நிறையாக சொல்லு அப்படின்னாரா. அந்த மாதிரி எம்பெருமானுடைய குணங்களையே பாடி பாடி பாடி சிரமங்கள் எல்லாம் போக்கடிப்போம், அது மாத்திரம் இழைப்பிடம் என்பதற்கு திருப்தி இல்லை என்று அர்த்தம் சொன்னார். எம்பெருமாட்டிய குணங்களை பாடி அதிலே ஒரு திருப்தி இல்லாமல் ஓயாமல் பகலும் இரவும் பாடிக்கொண்டிருப்பேன் அப்படின்னா, இங்க சுவாமி தேசிகன் சிரமஹர யசசா, சிரமம் இல்லாமல் போகும்னு அர்த்தம் சொல்ற. அது ஏன்னு கேட்டா அடுத்த பாட்டுல உடைந்து நோய்களே ஓடுவிக்குமே அப்படின்னு, இந்த திருவாய்மொழி இந்த பத்து பாசுரமானது நோய்களை ஓடுவிக்குமே அப்படின்னு, சிரமங்களை எல்லாம் போக்கடிக்கும் அப்படின்னு சொல்றபடினால இந்த எம்பெருமாண்டிய கல்யாண குணங்கள் சிரமங்களையும் போக்கடிக்கும், அதில் திருப்தி வராதபடி பரம போக்கியமாகவும் இருக்கும் அப்படின்னு ரெண்டு அர்த்தத்தையும் வச்சு சுவாமி தேசியன் சாதிச்சார். ஸ்ரீதஹய பிரசத்கார நித்யாட்சமஸ்யாம் ஸ்வாத்மஸ்பிருஷ்டஸ்ய காய சிரமஹர யசசஹ சேவனம் ஸ்வாத்வோசத். அப்படிப்பட்ட எம்பெருமாண்டிய சேவனமானது சுவாது பரம போக்கியமாக இருக்கும் என்பதை இந்த பசு பத்து பாசுரங்களில் ஆழ்வார் அருளி செய்தார் என்று இதனுடைய சாரத்தை சுவாமி தேசியன் தாத்பரிய ரத்தாவில் அருளி செய்கிறார். நீ அடுத்து ஓடும் புள்ளேரி என்கிற திருவாய்மையை பின்னர் நாம் பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.